ಶ್ರೀಮಾಧವಾನ್ವಯ ಸುಧಾಂಬುಧಿ ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಗುರುಹರ್ಯ ಕೃಪಾಪ್ತಚಕ್ರಂ ಶ್ರೀನವ್ಯರಂಗಯತಿ ವರ್ಯ ಕೃತಾತ್ಮರಕ್ಷಂ ವಂದೇ ಸದಾ ವರದ ಲಕ್ಷ್ಮಣ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದ ಯುಗ್ಮ ಸರಸೀರ್ಧ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮ ಕೃತ ಪೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಸ್ತಿ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಸೃತ್ಯಂತ ರಾಮಾನುಜ ಯತಿ ನೃಪತೇ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸ ರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ಜ್ಞಾನವರ್ತಿಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಸ್ತೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪತಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಸ್ತೀರಂಗನಾಥಾಹ್ವಯ ಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಗಿಹ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಃ ಪ್ರತಿಗೃಹ್ಣಾತು ಮಾಮಕಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾಧೀನ ಪ್ರತಿಘಾಂ ಶ್ರುತಿಂ ಅಸ್ಮದ್ಗುರು ಪರಂಪರಾಯ ನಮಃ. ಇದುವರೆಯಲೇ ಗಾಯತ್ರಿ ಮಂತ್ರತ್ತಿನುಡೆಯ ವಿಶದಮಾನ ಅರ್ಥಂಗಳೈ ಕ್ರಮೇಣ ಅನುಭವಿಚ್ಚೋಂ. ಅದಕ್ಕು ಮೇಲೇ இந்த காயத்ரி சிரசு என்று சொல்லப்படுவதான ஓம் ஆபஹா ஜோதி ரசஹா அமிர்தம் பிரம்ம பூர் புவ சுவரோங்கிறதற்கு அதனுடைய அர்த்தத்தை இப்போ கிரமேண அனுபவிப்போம். ஓம் ஆபஹா என்று தொடங்கிறதான இந்த மந்திரத்தை காயத்ரி சிரசுன்னு பெரியவா சொல்றா. இந்த மந்திரத்துக்கு ரிஷி பிரம்மா, சந்தசு அனுஷ்டு, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே இதுக்கு தேவதை. இதனுடைய அர்த்தம் அத்தி ஆச்சரியமானது. ஓம் ஆபஹா ஓங்காரவாசியனான பகவானே, அதாவது அகாரவாசியனான பகவானுக்கு மகாரவாசியனான ஜீவாத்மா உகாரார்த்த சம்பந்தேன, அதாவது அவன் சேஷியான பரமாத்மாவுக்கு மகாரார்த்தமான ஜீவன் சேஷபூதன் அப்படின்றத சொல்றது இந்த பிரணவம். அது முன்னாலேயே பார்த்தோம், ஓமிதி பிரம்ம ஓம் இதீதகும் சர்வம்னு எல்லாமே இந்த பிரணவம்தான். பரபிரம்மே இந்த பிரணவமாகவே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால இங்க ஓங்காரவாசியனான பகவானே ஆபங்கிற சப்தத்தினாலே அழைக்கப்படுகிறான். ஆபோவா இதகும் சர்வம் இத்தியாதி மந்திரங்களாலே முன்னாலே இவன் சொல்லப்பட்டவன். அப்சப்தவாச்சியன் யாருன்னா சாட்சாத் அச்சுதனான ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்றத இங்கே ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது. ஆப்லு வியாப்தௌங்கிறது ஒரு தாத்து, அந்த தாத்துவிலிருந்து ஆப்னோதி இதி ஆபஹா எல்லாவற்றையும் வியாபிக்கின்றவனாகினாலே இவன் ஆபஹா எனப்படுகிறான் அப்படிங்கிறது இங்கே வித்பத்தி. அதாவது எல்லா பொருள்களிலேயும் இவன் வியாபித்திருக்கிறதுனாலே, இது கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும்னு எல்லா இடத்திலேயும் இவன் வியாபிச்சிருக்கிறதுனாலே இவனுக்கு ஆபகான்னு பேரு. இந்த ஜலத்துக்கும் ஆபகான்னு பேரு. இந்த ஜலத்துக்கும் எம்பெருமானுக்கும் அந்த வியாபகத்துவத்தில் ஒரு சாமியாதிபத்தி உண்டு. அதாவது ஜலம் மேடா இருக்கட்டும் பள்ளமா இருக்கட்டும், ஜலம் வந்ததுன்னா அந்த பள்ளத்தை ரொப்பிண்டு அது இந்த அப்பர் லெவல் சர்ஃபேஸ் இது பாருங்க அது ஒரே மாதிரி இருக்கும். அப்ப எல்லா இடத்திலையும் அது வியாபிச்சிருக்கும். அதனாலே ஓம் ஆபஹா அப்படி ஆபசப்தத்தினால அந்த ஜல ரூபமாகவே இங்கே எம்பெருமான் இருக்கிறான், அல்லது ஜலத்துக்கு அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கிறான். சர்வம் சமாப்னோஷி எல்லாவற்றையும் நன்கு வியாபித்திருக்கிறாயின்னு அங்கே கீதையிலே அர்ஜுனனும் எச்சகிஞ்சித் ஜகத் யஸ்மின் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர்பகித்தத சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா. இது புருஷு நாராயண அனுவாதத்தில் பார்த்தோம். இப்படி பரசுத்தமான ஸ்ருதி வாக்கியங்களாலே இந்த ஆபசப்தத்துக்கு அந்தரியாமியாயிருக்கிற பகவான் பேசப்படுகிறான். இது ஒரு மகத்தான பிரமாண வாக்கியம். இந்த பிரமாணத்துக்கு எப்படி நாம் அர்த்தம் பண்ணிக்கணும்னா, ஆப்னு அதை சொல்லக்கூடாது, ஆபஹான்னு அதை ப்ளூரல்ல அதாவது பன்மைன்னு சொல்லுவா தமிழ்ல, அந்த பன்மையில இந்த இடத்துல வேதம் படிச்சிருக்கு, அதனால அதை சாந்தசம்னு நாம வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாதான் அதுக்கு நேரடியான அர்த்தம் கிடைக்கும். அது இல்லாம ஆபஹான்னு ஜலத்தையே சொல்றதாக வச்சுட்டாலும் ஓங்கார வாசியனே ஜலத்துக்கும் அந்தரியாமி அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொன்னா அது அந்த ஆப்னு சொல்லாம ஆப்பன்னு பன்மையில சொல்றதுனால சாந்தசம்னு வச்சுக்கிண்டு அந்த ஓங்கார வாசியனான பகவானே ஜலத்துக்கும் அந்தரியாமின்னு வச்சுக்கலாம். இப்படி அந்தரியாமி பர்யந்தமாகவோ அல்லது யௌகிகமான பகவானை நேராகவே குறிக்கிறதாக இருந்தாலோ எப்படி நாம அதை அர்த்தம் பண்ணிண்டாலும் ஆபோவா இதுவும் சர்வம்னு யஜுர்வேத் சொல்லிட்டு சர்வம் வா இதமம் ஹயம்னு அதர்வசிக சொல்லித்து இப்படி வேதங்கள்லாம் சொல்லியிருக்கிறத இந்த அர்த்தத்தை வச்சுக்கிண்டா தான் அந்த வேதத்துக்கு அந்த அர்த்தம் பொருந்தும். அதனால ஓமாபகாங்கிறதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம், அதாவது எம்பெருமான் ஜலரூபியாகவே இருக்கிறான் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஓங்கார வாசியனான பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் ஜலத்துக்கும் அந்தரியாமியாக இருக்கிறான் அப்படிங்கிறதான இந்த ரெண்டு அர்த்தத்தை ஓம் ஆபகாங்கிற பதத்துக்கு வச்சுக்கணும். அதுக்கு மேல ஜோதிஹிங்கிறதான பதம், ஜோதிஷ்னா நமக்கு தெரியும் ஒளி பிரகாசம், அந்த ஜோதி சுரூபனும் இந்த எம்பெருமானாகவே இருக்கிறான். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹான்னு வேதம் சொல்லித்து தம் தேவா ஜோதிஷாம் ஜோதி அப்படின்னு ஒரு இடத்து சொல்லித்து ஏஷம் பிரசாதோ அஸ்மா சரீரா சமுதாய பரஞ்சோதி ரூபசம்பத்ய ஸ்வேன ரூபேணாபி நிஷ்பத்யத்தேன்னு சொல்லித்து, அதாவது இந்த ஜீவன் சரீரத்திலிருந்து கிளம்பி பரஞ்சோதிசை சென்றடைந்து சுரூப பிராப்தியை பெறுகிறான்ங்கிறது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதின்னு சொல்லி சொல்லித்து தொம் ஹி பிரம்ம பரம் ஜோதிஹின்னு அந்த கிருஷ்ணத்வைபாயனர்னு சொல்றதான பராசுர முனிவருடைய பிள்ளையான வியாசர் அத்தி அற்புதமா ஒரு புராணம் பண்ணார், அதுக்கு பாகவத மகாபுராணம்னு பேரு. அந்த பாகவத மகாபுராணத்தில் தொம்மி பிரம்ம பரம் ஜோதினு ஸ்பஷ்டமாகவே சொல்லிருக்கார். ஆழ்வாரும் சுடரடி தொழுதெழு என் மனநேன்னும் என் கண்பாசம் வைத்த பரம் சுடர் ஜோதி பரஞ்சோதி நீ பரமாய் நின் நிகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையின்படி ஓவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின் உள்ளே பரலுலகும் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனேன். அந்த பாசுரத்து ஒவ்வொரு வரி ஆரம்பத்திலையும் பரஞ்சோதி பரஞ்சோதி பரஞ்சோதி நீ பரமாய் நின்று நிகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையில் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படர் உலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தான். அப்போ என் பரஞ்சோதி கோவிந்தான்னு சொன்னாலே அந்த ஜோதி சொரூபனாயிருக்கிறவன் அந்த கோவிந்தனான எம்பெருமானேங்கிறது ஆழ்வாருடைய ஸ்பஷ்டமான திருவாக்கு. மாயன் மலரடிக்கு சுடிபட்டோடும் சுடர் சோதி வெள்ளம்னு சொன்னார். சோந்ததனில் பெரிய பரமணன் மகச்சோதியோன்னு திருவாய்மொழிய முடிக்கும்போதும் சொன்னார். இப்படி சுடரடி தொழுதழன் மனநேன்னு ஆரம்பிச்சு நடுப்புரேயும் அந்த ஜோதி சுரூபனான எம்பெருமானச் சொல்லி கடைசியிலேயும் பரணன்மலர் ஜோதியோன்னு கொண்டு முடிக்கிறதுனாலே எம்பெருமான் சோதிமயமாக இருக்கின்றான் என்றது ஆழ்வாருடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி இல்லாம ஆபகான்னு அந்த ஜலத்துக்கு அந்தர்யாமியாய் உள்ளவன்னு முன்னால ஓம் ஆபகா சொன்னமோ அதே இதை இங்கேயும் எடுத்துக்கிண்டு இங்க ஜோதிஷ உடையவன் யாரு? சூரியன். அக்னி பிரகாசிக்கிறது, சந்திரன் பிரகாசிக்கிறான். இப்படி சூரியன் சந்திரன் அக்னி முதலான தேஜஸுக்கெல்லாம் இவன் அந்தர்யாமி அப்படின்னு அந்த எம்பெருமானே தேஜஸாகவே இருக்கான்னு ஒரு அர்த்தம். எதெல்லாம் தேஜோரூபமா இருக்கோ தேஜோமயமா இருக்கோ அத்தனை ஒளிரும் பொருள்களுக்குள்ளேயும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறான் வச்சுருண்டா இரண்டு அர்த்தமே அத்தியற்புதமான ஒரு அர்த்தத்தை உடையது. இந்த தேஜஸ் தத்துவத்துக்கு அந்தர்யாமி அவனேன்னு சொல்றதா வச்சுண்டா அப்பு தேஜஸ் என்ற ரெண்டு தத்துவங்களையும் சொன்ன இந்த மந்திரத்துல ஜலத்தை சொல்லியிருக்கு, அக்னியான தேஜஸ் சொல்லியிருக்கு, மீதிய சொல்லல. அப்ப உபலக்ஷணமா இந்த ரெண்ட சொன்னதுனாலே பஞ்சபூதங்களான ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவிங்கிறதான இந்த அஞ்சையும் இந்த பஞ்சபூதங்களையும் சொன்னதாக நாம் வைத்துக் கொள்ள வேணும். எப்பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவீம் அந்தரோயமயதி எம் பிருத்திவீன வேத எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆபஹா சரீரம் அப்படின்னு சொல்லு போச்சு. யாரொருத்தன் இந்த பிருத்திவினாகிய பூமியினுடைய உள்ளும் புறமும் இருந்து கொண்டு அந்த பிருத்திவியை நியமிக்கிறானோ எவனை இந்த பிருத்திவியானது அறியவில்லையோ எவனுக்கு இந்த பிருத்திவியானது சரீரமோ எவனுக்கு இந்த ஜலமானது சரீரமோன்னு வேறு சொல்லிண்டே போச்சு. ஜகத் சர்வம் சரீரம் தே இந்த லோகங்களுக்கெல்லாம் எல்லா லோகமும் இருக்கே அதெல்லாம் ஏ எம்பெருமானே உனக்கு சரீரம்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகியும் சொல்றார். தானி சர்வாணி தத் பபுஹு அவையெல்லாம் கூட அவனுடைய சரீரமே. தத் சர்வம் வை ஹரேஸ்தனு அந்த எல்லாமும் ஹரியினுடைய சரீரமே தேகமேன்னு பராசரர் விஷ்ணு புராணத்திலேயும் பூ பிராணின சர்வையேவ குஹாசயஸ்யன்னு எல்லா பிராணிகளுடைய ஹிருதய குகையிலையும் அந்தராத்மாவா அந்த பரமாத்மா வசிக்கிறான், அது அவனுக்கு இருப்பிடமாயிருக்குன்னு ஆபஸ்தம்ப சூத்திரம் சொல்றது. இப்படி ஜகத் ஆதாரனாயிருக்கும் நிலையானது பறக்க வேதங்களிலேயும் சரி புராண இதிகாசங்களிலேயும் சரி பறக்க பேசப்படுகிறது. ஆழ்வாரும் திடவிசும்பு எரிவழி நீர் நிலம் இவைமிசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிர் எனக் கரந்து எங்கும் பறந்து உளன் சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனேன்னு திருவாயுடையினுடைய ஆரம்பத்தில் உயர்வர பதிகத்தில் முத முதல்லையே சொல்றார். நீராய் நிலனாய் தீயாய் காராய் நடுவானாயின்னு ஆழ்வாருடைய அனுசந்தானம். இப்படி முதல்ல ஜலத்துக்கன் தெரியாமையா இருக்கிற பகவான் அல்லது ஜலஸ்வரூபியாகவே பகவான் இருக்கான், அப்புறம் ஜோதி சுரூபனா இருக்கான், அந்த ஒளிரும் பொருளுக்கு அனைத்திற்கும் அவனே அந்தரியாமியாயிருக்கான். ரெண்டு சொன்னதுனாலே பஞ்சபூதங்கள் அஞ்சாவும் அவனே இருக்கான், அந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அந்தரியாமியாகவும் அவனாவே இருக்கான்ங்கிற அர்த்தம் நமக்கு ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதுக்கு அடுத்தது ரசஹா, ரசஸ்வரூபனாயிருப்பவனும் ஓங்காரவாசியனான இந்த பரமபுருஷனான பகவானே. நாம முதல்ல சீக்ஷாவல்லியிலேயே பார்த்தோம், ரசோ வை சஹா ரசம் ஹேவாயம் லப்வானந்தி பவதீன். அந்த பரமபுருஷன் ரசஸ்வரூபனாயிருக்கிறான், ரசஸ்வரூபியான அவனை அடைந்து ஜீவாத்மாவானவன் ஆனந்தத்தை அடைந்தவனாக ஆகிறான்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ சர்வகந்தகா சர்வரசகா, எல்லா கந்தங்களையும் அவனே உடையவன், எல்லா ரசங்களையும் அவனே உடையவன். யோக சிவதமோ ரசகான்னு வேதம் சொல்லித்தே. இப்படி ரசகா, இது இப்போ எத்தனையோ பொருள்கள் ரசவத்தா இருக்கு இல்லையா, அந்த ரசவத்தா இருக்கிற அத்தனை பொருள்களிலேயும் அந்த அமிர்தமா ரசமா இருக்கிறவன் அந்த எம்பெருமானே. இப்போ எத்தனையோ இனிப்பு பலகாரம் பண்ற, ஸ்வீட்ஸ் பண்ற, அத என்னன்னு நாம விவரிக்க போனோம்னா நம்மளால முடியாது. அல்வா எப்படி இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். பாதுஷா எப்படி இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். ஜாங்கிரி எப்படி இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். மைசூர் பாக்கு எப்படி இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். லட்டு எப்படி இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். என்ன சுவாமி எல்லாத்துக்குமே ஸ்வீட்டு ஸ்வீட்னா அப்ப எல்லாம் ஒன்னா வெவ்வேற இல்லையான்னு அடப்போமா. அந்த ஸ்வீட்ட சாப்பிட்டு அனுபவிச்சாதான் அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் டேஸ்ட் உமக்கு புரிஞ்சுக்க முடியுமே தவிர வாயால எத்தனைதான் சொன்னாலும் அது உமக்கு தெரியாது சுவாமின்னு சொல்றது இல்லையோ. அந்த மாதிரி ரசஹா, இப்போ உலகத்துல எத்தனையோ பழங்கள் இருக்கு, எத்தனையோ தின்பண்டங்கள் சாப்பிட்ற பதார்த்தங்கள் இருக்கு, அத்தனையிலையும் அத்தனை விதமாய் பேசிக்கா அது சுவைம்பா, அந்த ஆறு சுவையாகவும் பகவானே இருக்கான். இப்படி ஒரு இப்போ ஒருத்தருக்கு ஒரு சுவை பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு துவர்ப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு கசப்பு பிடிக்கும். இப்ப எத்தனை பேர் பாவக்காய விரும்பி சாப்பிடுறவா இருக்கா, அது மாதிரி எல்லாமே அவாவாளுக்கு பிடிச்சா அது அவளுக்கு சக்தியா இருக்கிறதுனால தானே அந்த அதை சுச்சி விரும்பி செப்பு கூட்டி சாப்பிடுறா. அதனால அத்தனை பதார்த்தத்துக்குள்ளும் ரசமாக இருப்பவன் எம்பெருமானே. இந்த ரசத்தை நாம சொல்லு போனா நமக்கு சாற்று முதுன்னு ஒண்ணு சொல்றோம் பாருங்கோ, அது ஒன்னும் இல்ல, வெறும் உப்பும் புளியும் ஜலத்தையும் துளி காரத்தை போட்டு பண்ணா அது அமிர்தமா இருக்க அதுக்கு ரசம்னு சொல்ற, அதான் சாத்து முள்ளும் சொல்றோம். அது பண்றவா பண்ணா அவ கைமணத்தினாலே இன்னும் ரொம்ப நன்னா சோபிக்கிறதையும் பார்க்கிறோம். அது எதனாலேன்னா அதுக்குள்ளே ரசமா அந்த எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறதுனாலே அப்போ ரசகாங்கிற பதத்துக்கு சுவையாக எம்பெருமான் இருக்கிறான். அல்லது எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் சுவை இருக்கிறதோ அந்தந்த பொருள்களுக்கெல்லாம் அவனந்தரியாமியாயிருந்து அப்படிப்பட்ட அந்த சுவையை கொடுக்கிறான் அப்படின்னு நாம வச்சுக்கணும். இந்த ரசோபை சகா எதை எடுத்துங்கோ, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த சாப்பிடுறதுலயே டிஃபரெண்ட் டேஸ்ட். அது அவ பார்த்தேன்னா சில பேர் பாயசத்துக்குத்தூடி உப்பு போட்டு சாப்பிடுவா, சில பேர் திருக்கமணத்தில் அந்த அப்பளத்தை உடச்சி போட்டுன்னு சாப்பிடுவா. இது என்ன சுவாமினா ரசோ வைசா, அது அவருக்கு பிடிக்கிறது, ரசமா இருக்கு சாப்பிட்றார் இல்லையா. இப்போ இந்த குழம்புலையோ சாத்துமுத்துலையோ வடையை போட்டு சாப்பிட்றதா எத்தனை பேர் இருக்கா, அது மாதிரி அது அவளுக்கு ஒரு ஒரு சுவை. இப்போ தேங்காய் பண்ணுறோம், மணங்கொம்பு பண்ணுறோம், அதுல நன்னாதான் நன்னா பல் இருந்தா கூட அந்த அறத்தடியை சாப்பிட்றவா இருக்காளே, அது ஏன்னா அது அவளுக்கு ஒரு சுவை. அந்த மாதிரி ரசோவை சகா ரசம் ஹேவாயம் லப்வானந்தி பவதின்னு சொல்ற மாதிரி அந்த பரமகிருஷ்ணான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ரசஸ்வரூபனாகவே இருக்கான். அந்த ரசஸ்வரூபியான அவனை அடைந்து நாமெல்லாம் பரமபதத்திலே அவனையொத்த ஆனந்தத்தை அடைய வேணும்ங்கிறது தான் இது. இத ஆழ்வார்களும் ரொம்ப அத்தியற்புதமா சொன்னான். கனியை கரும்பின் சாற்றை கட்டியை தேனை அமுதை என்னும், கட்டியை தேனை அமுதை நன்பாலை கனியை கரும்பு தன்னைங்கிறத பாசுறோம். அச்சுதன் அமலன் என்போ அடியவர் வினைகெடுக்கும் நச்சுமாமருந்தமென்போ நலங்கடலமுதமென்போ அச்சுவை கட்டி என்கோ அரிசுவை அடிசிலென்கோ நெச்சுவை தேர எங்கோ கனி என்கோ பால் எங்கேனோன்னு அழ்வாருடைய அனுசந்தானம். எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே, எனக்கு என்னும் தேனும் பாலும் அமுதுமாகிய திருமான் சொல்றதுனாலே எந்த வேதமானது சர்வரசகான்னு உத்கோஷிக்கிறதோ இந்த விஷயத்திலே ஆழ்வார்களும் பலபடியாக அழங்கால் பட்டார்கள். ரசஹா ஓம் ஆபோ ஜோதிகிங்கிற இடத்துல பஞ்சபூதங்களுக்கு அந்தரியாமியாயிருப்பவன் பகவான் ஒரு அர்த்தம் சொன்னோமே, அதுக்கு இங்கே ரசகா என்பதற்கு ரசம் முதலியான பூத குணங்களுக்கும் அந்த அஞ்சு இது வருதோனும் அத்ரவியத்தில் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம்ங்கிறதான அஞ்சு, அந்த அஞ்சு பூத குணங்களுக்கும் இவனே நிர்வாகனாக இருக்கிறான், அந்த ஐந்தாகும் இவனாகவே இருக்கிறான்னு சொன்னது சப்த ஸ்பர்சாதி குணங்கள் எல்லாவற்றிற்கும் உபலக்ஷணமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது. அதுக்கு மேல இந்த அஞ்சும் ஆழ்வார் அத்தியற்புதமா சொல்றார். ஒன்னுலேருந்து ஒன்னு எப்படி தோன்றது, முதல்ல ஆனந்த வழியில பார்த்தோம், ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹா யப்ருத்வி பிருத்திவியோர் ஓஷதயா அப்படின்லாம் பார்த்துன்னு போனோமே, ஆழ்வார் இங்க அத்தியற்புதமா சொல்றார். தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே திருமை சேர்க்கிறான். பூநிலாய ஐந்துமாய் புனர்கனின் நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த காய் இரண்டுமாய் மீனிலாய தொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணம் இன்னையா நினைக்க வல்லரேன். அதாவது இந்த பூநிலாய ஐந்துன்னு சொன்னாரோனோ, அப்போ பூமிக்கு சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம்ங்கிறதான அஞ்சு குணங்கள் இருக்கு. இந்த ஜலத்துக்கு அந்த கந்தத்தை தவிர மீதி இருக்கிறதான சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் இருக்கு. அப்புறம் அக்னி, அக்னிக்கு சப்தம் ஸ்பர்சம் ரூபம்ங்கிறதான மூணு இருக்கு. கால் கால்னா காற்று, அந்த காற்றுங்கிறது வாயு தானே, அந்த வாயுக்கு சப்தமும் ஸ்பர்சமுங்கிறதான ரெண்டு குணங்கள் இருக்கு. மீனிலாய ஒன்று மாயினர், மீன் மீன்ங்கிறது ஆகாசம், இதோ ஃபிஷ்ன்னு நினைச்சுக்கோட்டாம், அத மீன்னா ஆகாசம். அந்த ஆகாசத்துக்கு சப்தம் மட்டும்தான் குணம், அதனால அத்தை சொல்ற அப்போ பூனிலாய ஐந்துமாய் புனர்கண் என்ற நான்குமாய், தீனிலாய மூன்றுமாய், சிறந்த காலி இரண்டுமாய், மீனிலாய ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், நீ நீனிலாய வண்ணம் என்ன யார் நினைக்க வல்லறேன்னு அங்க எவனாலும் ஒருத்தன் எம்பெருமான் இப்படி எல்லாம் இருக்காங்கிறத நினைச்சு பார்க்கறானா. அப்புறம் நாற்றச்சுவையூறு ஒலியாகிய நம்பி திருமங்கை ஆழ்வார். நாற்றம் நாற்றம்னா அது என்ன, கந்தம்னு அர்த்தம். நாற்றம்னா நல்ல வாசனைக்கு பேர், நல்ல கமகமன் வாசனைக்கு பேர் தான் நாற்றம். இப்போ அத நம்ம வழக்கு தமிழ்ல என்ன பண்ணிட்டோம், நாற்றத்தை ஒரே நாற்றம் அடிக்கிறதுன்னு அது இத்தா கூட்டு நாற்றம் நாற்றமாயி. நாற்றம்னா அது என்னவோ வாண்டாது, ஒரு பேட் ஓடர்னு சொல்றோமே அந்த மாதிரி துர்நாற்றத்தை. நாற்றம்னாலே வாசனை, அது முன்னால துரு சேர்த்தாதான் துர்நாற்றம்னு வரும். இப்ப அந்த துர்நாற்றத்தினுடைய அர்த்தத்தை நாற்றத்தினாலேயே நாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். அந்த நாற்றம்னா கந்தம் வாசனை, சுவை ரசம். ஊரு ஊருங்கிறது அந்த தொட்டுணர்வுன்றாலே ஸ்பர்சம். அப்புறம் ஒலியாகிய நம்பி சப்தம். இப்படி நாற்றம் சுவை ஊரு ஒலியாகிய நம்பின்னு திருமங்கையாழ்வார் அம்பெருமான் இப்படி அந்த பஞ்சபூதங்களினுடைய குணங்களாக இருக்கிறான்ங்கிறதையும் சொல்றார். நாற்ற தோற்ற சுவை ஒளி உரலாகி நின்னயம் வானவர் ஏற்றையே அன்னி மற்றொருவரை ஆணிலையேழுமைக்குமேன்னு நம்ம ஆழ்வாருடைய அனுசந்தானம். சரி, இந்த அர்த்தத்தையெல்லாம் அனுசந்திக்கிறோமே. இப்படி இந்த பஞ்சபூதங்களும் அவற்றின் குணங்களும் பகவானுடைய அதீனங்கள்னு இங்கே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம சொன்னோம். பஞ்சபூத ஆத்மகனான சரீரத்திலேயும் சப்தாதி விஷயங்களில் உடன்று திரிகின்ற அடியேனை அவற்றுக்கெல்லாம் நிர்வாகனான ஏ பெருமானே நீயே அடியேனை ரட்சித்தருளவோனும்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். இதனாலே இந்த விரோதிகளையெல்லாம் போக்கித் தருவன் என்னும் அர்த்தத்தையும் நாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பிராபியமாக கைங்கரியத்தை சாதித்துக் கொடுப்பவன், அப்போ பிராபியமாக கைங்கரியத்தை சாதித்துக் கொடுக்குறான்னா அந்த கைங்கரியத்துக்கு விரோதி, அந்த பிராப்திக்கு விரோதியாயிருக்கிறதான அவித்ய கர்ம வாசனை ருசி பிரகிருதி சம்பந்தம் இதெல்லாம் போக்கி கொடுக்கிறவன் யாரு, அதே பெருமான் தானே. அதனால அவனை அமிர்தம்ங்கிற பதத்தாலே மேலே சொல்றது மோக்ஷத்துக்கு காரணமாயிருப்பவன் அர்த்தம். அமிர்தம்ங்கிறதுக்கு காரியமாகிற மோக்ஷத்தை குறிக்கும் அந்த அமிர்தம்ங்கிறதான பதம் அந்த காரணமாகிய பகவானையே உபசாரிகமாக குறிக்கும். அந்த சப்தம் அப்படி பிரயோகிக்கப்பட்டிருக்குன்னு விரிவா சொல்றார். உபாசகாலுக்கு ஜராமரணாதிகள் நீங்கியிருக்கையாகிற மோக்ஷ சுகத்தை தருபவன் இவன் இந்த எம்பெருமான் அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை உதாமிருதத்வஸ்யேஷானஹானுபவம் மோட்ச சுகத்துக்கே நிர்வாகன் பரமபுருஷனான பகவான். யயேனம் விதுரமிருதாஸ்தே பவந்தீனு, யார் இந்த எம்பெருமானை இவ்விதம் நன்கு அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முக்தர்களாக ஆகின்றார்கள். த்வதேவ சுக்ரமமிருதம் தத் பிரம்ம ததாபஸ பிரஜாபதீன், அதுவே பரிசுத்தமானதும் மோக்ஷ பிரதமமானதும் சர்வ வியாபியும் சர்வஸ்வாமியாயும் உள்ள பரபிரம்மம், அதுவே ஸ்ரீமன் நாராயணன். பரதத்வோசே அமிர்தம் து வித்வான் கந்தர்வோ நாம நிகிதம் குஹாசு, நாராயணவல்லி. அதாவது கந்தர்வன் காந்தாரயதி இது கந்தர்வஹாங்கிறதுனால பிரம்மஜானியினுடைய ஹிருதய குகையிலுள்ளே அந்த அமிர்தத்தை உபதேசிக்கிறதுனாலே இங்கே அமிர்தம்னு பேரு. எத்ர தேவ அமிர்தமான சானாஹான்னு நாராயணவல்லி. இப்படி எந்த இடத்திலிருந்து நித்திய சூரிகள் அவ் அமிர்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே. இதுல சன்னியாசிகளை நம்ம இப்பவும் சொல்லும் போது இந்த மந்திரத்தை தானே சொல்றோம். அதனால வசந்த அமிர்தமாகிற பகவானாலே எல்லாரும் முக்தியை அடைகின்றார்கள். அமிர்தம் பிரபத்யே, அமிர்தகோசம் பிரபத்யே, அந்த அமிர்தமான பகவானை சரணமடைகிறேன். எதுக்கு? அமிர்தத்திற்கு உறைவிடமாயிருப்பதை சரணமடைகிறேன். அப்போ அஸ்மாகம் அமிர்தம் லோகம் ததாது அமிர்தம் துஹா சானோ லோகம் அமிர்தம் ததாது, அமிர்தத்தை கொடுக்கும் அது நமக்கு அமிர்தலோகத்தை தரட்டும். அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம், ஹே தேவனே மோக்ஷை சுகத்தை தரிப்பவனாக அடியேன் ஆகக்கடவேங்கிற பிரார்த்தனையும் இங்கே சொல்லப்படுறது. அமிர்தஸ்யேஷ சேது, இது முண்டகோபனிஷத்து அத்தி அற்புதமா சொல்லுச்சு. இந்த பரபிரம்மமான பகவானே, இந்த அமிர்த சப்த வாஷ்யனே மோக்ஷத்திற்கு வழி, உபாயமும் அவனே உபேயமும் அவனே. எம்பெருமானுடைய கூட்டறிய திருவடிக்களிலே நாம் சரணாகதி பண்றோம். எதுக்காக? அந்த கூட்டறிய திருவடிகளிலே ஸ்ரீவைகுண்டத்திலே நித்திய கைங்கரியம் பெருகைக்காக. அதனால உபாயமும் அவனே பலனும் அவனே, ரெண்டும் அவன் திருவடியே. அமிர்தைசேஷ சேது அமிர்தத்வஞ்ச கச்சதி, கௌதம ஸ்மிருதியில பல ஸ்மிருதிகள் வாக்கியங்கள் நிறைய இருக்கு, சொல்லுந்து போனா அது நேரம் போடாது. வீடாக்கும் மெய்ப்பொருள்தான் வேத முதற்பொருள்தான் விண்ணவர்க்கு நற்பொருள்தான் நாராயணன். நான் முகந்திரு வந்தாதியிலே நம் திருமேசிப்பிரான் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். அப்போ ஆழ்வார் சீசூக்திகள் எல்லாம் இந்த வேதத்திலே நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது, இப்படியோ அப்படியோ அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்காம சென்றாடுறோமே, தெரியாத மிருகங்கள் தெளிகின்றோமேன்னு சுவாமி தேசியன் ஜாதிகளையோ, அந்த மாதிரி வேத பகுதிக்கு அர்த்தம் இதுதானோன்னு நமக்கு ஒரு சம்சயம் வந்தா அந்த சந்தேகத்தை நீக்கி கொடுக்கிறது இந்த ஆழ்வாருடைய சீசூக்திகள் மட்டுமே. அதனாலே அமிர்தமானது உப்புச்சாருன்னு சில பேர் சொல்றா. ஏன்னா அமிர்த சப்தத்துக்கு அப்படி ஒரு அர்த்தத்தையும் சொல்றா. அமிதினும் ஆற்ற இனியன் நிமிர்திரையினீள் கடலானே கனிவார் வீட்டு இன்பமே என் கடற்படாமுதே அமுதென்னும் தேனென்னும் ஆழியானென்னும் அமுதன்னு கொண்டு அந்தானென்னும் அமுதன்ன சொல் மாலையேத்தி தொழுதேன் சொலப்பட்ட நன்மாலையேத்தினவின்னுங்கிறது அழுவார் பாசுரம். இப்படி இனிமையிலே ஈடுபட்டு அந்த அமிர்தத்திலே ஈடுபடாதவாடே கிடையாது பிரம்ம. கடைசியா இவனே பிரம்ம சப்தத்தாலே வேதாந்தங்களிலே படிக்கப்படுபவன்கிறத இந்த நாராயணவல்லியினுடைய மந்திரம் நமக்கு உபதேசிக்கிறது. பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச தத் பிரம்மேத்யபிதீயதேன்னு சொன்னான். அதாவது உலகத்தில் எது ரொம்ப பெருசா இருக்கோ அதால பிறரை எது பெரியவர்களாக செய்கிறதோ அதற்கு பிரம்மம்னு பேரு. அப்பரம்பொருள் அந்த பிரம்மசப்த வாக்கியத்தினாலே சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மசப்தார்த்தம் சாஸ்திரங்களிலே பறக்க காணலாம். இந்த பிரம்மசப்தமானது அனந்தன் என்றும் நாராயணன் என்றும் வேதங்களிலே யார் சொல்லப்படுறானோ அவனைத்தான் குறிக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு முதலியே ஆனந்த வழியில பார்த்தோமே, நாராயண பரம் பிரம்ம, இது வேதாந்தத்திலே சொல்லிருக்கு. அமிர்தம் பிரம்ம முக்தாத்மா, இந்த ரங்கராமானுஜமுனி தைத்திரியோபனிஷத் பாஷ்யத்தில் அத்தியற்புதமா காட்டுறார் நாராயண பரம் பிரம்ம, அமிர்தம் பிரம்ம முக்தாத்மான்னு. அப்போ ஓமாபஹா ஜோதிரசஹா என்றதுக்கு பஞ்சபூதாத்மகனான லீலா விபூதி பகவததீனம் என்று அமிர்தம் பிரம்மாங்கிறது இந்த நித்திய விபூதியும் பகவததீனம்னு சொல்லணும். அப்போ ஓம் ஆபஹா ஜோதிஹி ரசஹா, இந்த மூணும் லீலா விபூதி. அந்த லீலா விபூதி யார் வசம் இருக்கு? பகவான்கிட்ட இருக்கு. அது பகவானுக்கு அதீனமாயிருக்கு. அமிர்தம் பிரம்மான்னு சொல்றதுனால இந்த நித்திய விபூதியும் பகவான்கிட்ட இருக்கு, அதனாலே அதுவும் பகவத் அதீனம்னு சொல்லலாம். இந்த லோகத்ரயம் பூஹு புவஹா சுவஹாங்கிறது. அப்போ பிரம்ம ஆத்மகமேன்னு இங்கே நமக்கு முன்போலையே உணர்த்தப்படுகிறது. இப்படிப்பட்ட பகவானை தியானம் பண்ணுகிறேன். ஏன் பண்ணணும்? ஏன்னா இந்த காயத்ரி மந்திரத்துடன் சேர்ந்து ஒரே வாக்கியமா இதுக்கு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த காயத்ரி சொன்னோடனே காயத்ரியுடைய சிரசு தானே இந்த மந்திரம். அதனால இந்த பிராணாயாம மந்திரமான பிற்பாடு காயத்ரி, காயத்ரி மந்திரமான பிற்பாடு இந்த சிரஸ், காயத்ரி சிரசுங்கிறதான ஓமாபஹா ஜோதிரசா அமிர்தம் பிரம்ம பூர்பவஸ்வரோங்கிறதானது. அதனாலே இந்த பிராணாயாம மந்திரம் முழுசும் காயத்ரியோட அதனுடைய சிரசோட தைத்திரிய உபனிஷத்திலே இந்த நாராயணவல்லி பாகத்திலே 27-28 அனுவாகங்களாக படிக்கப்பட்டிருக்கிறது. இதனால இது பரமபுருஷனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே தெரிவிக்கின்றது அப்படிங்கிறது நம்ம ரங்கராமானுஜமுனியினுடைய ஒரு தீர்மானமான முடிவு. சரி, இப்போ நாம முதல்ல ஆயாது வரதாதேவி அக்ஷரம் பிரம்மசம்மிதம்னு காயத்ரியை கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த காயத்ரியுடைய அர்த்தத்தெல்லாம் கிரமேண பார்த்தோம். அப்புறம் காயத்ரி சிரசு மந்திரத்துக்கு இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட இந்த காயத்ரியை பண்ணி அழைச்சு அவளுக்கு தக்க மாதிரியா பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த காயத்ரிய நாம விடை கொடுத்து அனுப்பணும். அப்போ அந்த காயத்ரிக்கு பிரியா விடை கொடுக்கிறதான மந்திரம் உத்தமே சிகரே தேவி பூம்யாம் பர்வதமூர்தனி பிராமணேபியோ அயனுஜானம் கச்சதேவி யதா சுகம். இந்த என்ன முதல்ல வெல்கம் பண்ணோம், அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்தை உபாசிச்சோம், அதுக்கப்புறம் அந்த காயத்ரிய தக்க மரியாதையோட வழி அனுப்பி வைக்கணுமோ நோ. அதனால இந்த உத்தமே சிகரேங்கிறதான இந்த மந்திரத்துக்கு வாமதேவர் என்பவர் ரிஷி, அனுஷ்டு சந்தசு, காயத்ரி தேவதை. இங்க காயத்ரி உத்வாசனம் பண்றதுன்னு விரிவா சொல்லுவார். உத்வாசனம்னா வேற ஒண்ணும் இல்ல, அது பிட்டிங் குட் பை அந்த வழி எழுப்புறதுன்னு சொல்றோமே அதுதான் இங்கே விநியோகம். இதுக்கு தேவதைகள் காயத்ரின்னு சொல்றார். அப்ப காயத்ரி லக்ஷ்மி ரெண்டு பேருமே தேவதைகள்னு இங்க சுதர்சன பட்டருடைய நிர்வாகம். தேவி உத்தமே சிகரே தேவி, தேவி பிரகாசம் தானம் இப்படி எண்ணற்ற குணங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட குணங்களை சகல கல்யாண குணங்களையும் உடைய ஹே காயத்ரி தேவியே, வரதாதேவி, வரதாதேவின்னா என்று அழைக்கப்படுவோட ஸ்ரீதேவியே, பிராமணேபியா பிரம்மத்தை அத்தியனம் பண்ணுகின்ற பிராமணர்களுக்கு இந்த பிரம்மசப்தம் மந்திரத்தை சொல்லும். அதனாலே பிராமண சப்தம் காயத்ரிய மந்திரத்தை ஜபம் பண்றவாங்கிற அர்த்தம் வரும். இப்போ காயத்ரிக்கு பிரம்ம மந்திரம்னு பேரு. அந்த பிரம்ம மந்திரத்தை எவன் ஒருவன் திரிகால சந்தியாவந்தனத்திலே ஜபிக்கிறானோ அவனுக்கு பிராமணன்னு பேரு. ஏன், பிரம்மத்தை காயத்ரி மந்திரம் மூலமாக ஜபம் பண்ணி உபாசிப்பவன் பிராமணன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்மசப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் சொல்லுவா. வேதம்னு ஒரு அர்த்தம், பரமாத்மானு ஒரு அர்த்தம், யஜ்யம்னு ஒரு அர்த்தம், சாட்சாத் அக்னியே கூட பிரம்மம்னு சொல்றது. அப்புறம் பண்றமே தபஸ் ரிஷிகள்லாம் அந்த தபஸும் இந்த பிரம்மசப்தத்துக்கு அர்த்தமா சொல்றதுக்கு. இப்படி எத்தனையோ பொருள் இருந்தா கூட எல்லாத்துக்கும் ஒன்னு சேர அந்த பரமாத்மாவை நன்கு தெரிந்து கொண்ட ஞானிகள், யாக யஜ்ஞாதிகளை பண்ணுபவர்கள், நித்திய அக்னி சந்தானம் உடையவர்கள், மகா தபஸ்விகள் எல்லாரும் இந்த பிராமண சப்தத்துக்கு அந்தர்கதம் அடக்கம். மந்திரஸ்வாத்யாய யஜ்ஞாக்னி முனிமோக்ஷ பிதாமஹா தபோ விஷ்ணுகிருத்ராஸ்ய சந்திரஸ்ய பிரம்மசந்நிதான்னு சொல்லிச்சு. அதாவது மந்திரம், வேதம், யஜ்ஞம், அக்னி, முனி, மோக்ஷம், அதுக்கப்புறம் அப்பாவை பெற்ற அப்பா பிதாமகன் சொல்றமே அது தபசு. அந்த விஷ்ணுங்கிற பதத்தினாலே அழைக்கப்படுகிற எம்பெருமான், சூரியன், ருத்ரன், சந்திரன் இவ எல்லாமே பிரம்மசப்தத்தினாலே சொல்லப்படுறது. இருந்தாலும் இது நிகண்டுல சொல்றதான அர்த்தம். பிராமணேபியா அனுஜானம்னு சொல்றதோனும். அப்போ ததாசி ஹி பிராமணர்களாகி எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தினாலே வருகின்ற ஞானத்தை ஏ காயத்ரி தேவியே நீ எல்லவோ தருகின்றாய் அப்படின்னு. உத்தமே சிகரே தேவி, அவ எங்க இருக்கான்னா உத்தமே சிகரே தேவி, உத்தமே மிகவும் உசந்ததான சிகரே, சிகரேன்னா அந்த பீக்னு சொல்றோமே அந்த மலை முகடு, அதுல சிகரம்னு சொல்றோமே அது, அதுல நீ எங்க இருக்கேன்னா பர்வதமூர்தனி. அப்போ மேரு பர்வதமோ சித்திரக்கூட்டமோ இல்ல திருப்பதியோ ரைவதகமோ கோவர்தனமோ எத்தனையோ பேர் அவளுக்கு என்ன நம்ம மலை பிடிக்குமோ அது ருச்சுவான். அப்போ இந்த பகவானாலே அந்தந்த அவதாரங்களிலே ஆதரிக்கப்பட்டவைகளான அந்தந்த மலைகளின் சிகரங்களிலே யதா சுகம், எதுக்குன்னா சுகம்னா இஷ்டப்படி விளையாடுறதுக்காக, தேவி ஹே தேவி காயத்ரியே ஹே ஸ்ரீதேவியே கச்ச நீ போவாயாக. கச்ச தேவின்னு இங்க பாடம் இருக்கிறதுனால தேவினா காயத்ரி தேவி சொல்றது, காயத்ரி தேவின்னா வேற யாரும் இல்ல சாட்சாத் எம்பெருமானே, அதுக்கு மேல ஈம்னு சொல்றதுனால முன்னையே சொன்னோம், அது மகாலட்சுமி பிராட்டியை சொல்லும். அதனாலே காயத்ரி தேவியே நீ ஸ்ரீதேவியிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு கச்ச செல்வாயாக அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்ல இந்த ஸ்ரீதேவியும் சேர்த்து காயத்ரி தேவியோட வணி அனுப்பி விட்டு செல்வாயாகன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஹே தேவி, ஹே காயத்ரி தேவியே, பிராமணேபியா, பிராமணர்களை அனுஜானம் அனுகிரகித்து அந்த பூமியிலே பர்வதமூர்த்தனி, அந்த மலையினுடைய அந்த உச்சி இருக்கே சிகரத்திலோ, அல்லது சிகரேனா மேலான சிகரம், இதுல நீ முன்னால எங்கே இருந்தாயோ அங்கே, யதா சுகம் எப்படி வந்தியோ அப்படி போய், அந்த எந்த இடத்துல இருந்து எப்படி வந்தியோ அதே இடத்துல இருந்து அப்படியே போய் அங்கேயே உக்காண்டுக்கோ, சௌக்கியமா நீ போய்சேரு அப்படின்னா கச்ச. இது அந்த நாராயணமுனிவருடைய பாஷ்ய கிரமத்திலே சொல்றதான அர்த்தம். ஹே தேவி, காயத்ரி தேவியே, பர்வதமூர்த்தனி, மேருமலை இருக்கு, இந்த மேருமுதலான மலைகளுக்கு மேலே உத்தம சிகரே, ஒசந்ததான அந்த சிகரத்தில் உள்ள பூம்யாம், அங்கங்கே தகுந்த ஸ்தலங்கள் இருக்குமே, இடங்கள் இருக்குமே, கச்ச அங்கே நீ செல்ல கடவாய், பிராமணேபியா உன்னை உபாசித்த பிராமணர்களான அடியோங்களாலே அனுஜானம் ஹி, அனுமதி கொடுக்கப்பட்டது. இது அற்புதமான அர்த்தம் ரங்கராமானுஜனுடைய பாஷ்யத்தினுடைய அர்த்தம். ஹே தேவி, ஹே காயத்ரி தேவியே, பூம்யாம் இந்த பூமிக்கு வந்த நீ பிராமணேபியா பிராமணர்களாகிய அடியோங்களுக்கு அனுஜானம் கிருத்வா, கிருத்வாங்கிற பதத்தை சேர்த்துக்கணும், எங்களுடைய தேக யாத்திரை நடத்தி கொள்ளும்படி அனுமதி பண்ணிவிட்டு உத்தமே பெருமை பெற்றவளும் சிகரே ரொம்ப உசந்ததுமான பர்வதமூர்த்தனி சுமேருவினுடைய சிகரத்திலே, அதுதான் காயத்ரியினுடைய ஸ்தானம்னு சொல்றா, அந்த உன்னுடைய ஸ்தானமாகிய பிரம்மலோகத்திலே யதா சுகம் நீ எப்படி வந்தியோ அப்படியே போய் சுகமாக கச்ச போகக்கடவாய். இது வைத்னாதீக்ஷதர்னு அத்தி அற்புதமான வியாக்கியானம். அது சில பதம் நம்ம இஷ்டாத்து இடிக்கும், அதை விட்டுட்டு மீதி எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதாகதான். இதுல சுதர்சன சூரியனுடைய பாஷ்ய கிரமம், அதுக்கப்புறம் ரங்கராமானுஜமுனியனுடைய பாஷ்ய கிரமம், இது ரெண்டும் நமக்கு ரொம்ப ஏற்புடையது. அதுக்கப்புறம் இந்த காயத்ரி சிரசு இத வழி அனுச்சுட்டு போன பிற்பாடு இந்த சந்தியாவந்தனங்களுக்குள்ள இத்தனை மந்திரங்கள் வந்தது. இந்த மந்திரங்களுக்கு மேலே அதுக்கப்புறம் இந்த மேல நாராயண வழியில பல மந்திரங்கள் இனி படிக்கப்பட இருக்கின்றன. அதுக்கு இது சந்தியாவந்தனத்தில் நித்தியம் நாம அனுஷ்டிக்கிறது மந்திரமா இருக்கிறதுனாலே ஒரு பக்கம், ரெண்டாவது பக்கம் இதுக்கு நிறைய பேர் அபார்த்தம் பண்ணியிருக்கா, அதாவது உள்ளது உள்ளபடி சொல்லாத, யதாவஸ்திதமா அர்த்தத்தை சொல்லாத, கோணாமானான்னு தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அதுக்கு அர்த்தம் பண்ணி சொல்றா, அதெல்லாம் நிரசிச்சு இதுதான் உண்மையான அர்த்தம்ங்கிறத நம்ம பெரியவா ரொம்ப விசதமா நிலைநாட்டியிருக்கா. அதனால அவா போன வழியிலேயே அடியேனும் போய் ஏதோ அடியனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே இந்த நித்திய கர்ம அனுஷ்டானத்திலே இருக்கிறதான முதல்ல ஓம்பூஹு ஓம்புவா ஓ கும்சவகாங்கிறதான பிராணாயாம மந்திரம், அதுக்கப்புறம் அந்த பிராணாயாம மந்திரத்திலேருந்து வரதான, அதுக்கப்புறம் காயத்ரி, இந்த காயத்ரி சிரசு, அதுக்கப்புறம் இந்த உத்வாசன மந்திரமான உத்தமே சிகரே. ஆரம்பிக்கும்போது காயத்ரியை அழைக்கிறதுக்கு வெல்கம் பண்றமே அது, இப்படி ஆயாது வரதாதேவி அக்ஷரம் பிரம்ம சமீசம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் விசதமா அடியன் இது வரைக்கும் டைம் எடுத்துட்டு அர்த்தத்தில் சொன்னேன், இன்னுமே கிடுகிடுன்னு போயிடலாம் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அடியன் இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.